अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणम् गोविन्दा गोविन्दा। தசகம் ரெண்டுல பகவானுடைய ரூபத்தை அழகா வர்ணிச்சுண்டு வரார். பகவத் ரூப வர்ணனை அப்படின்னு கேக்கிறதே அந்த பீஷ்மர் வந்து சரசையில படுத்துண்டு அந்த பீஷ்மருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக பகவான் வந்து நிக்கிறாருங்க. அந்த ரூபத்தை பீஷ்மர் அழகா வர்ணிக்கிறார். பீஷ்மஸ்துதி இதிமதிரூபகல்பிதாவித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூமி ஸ்வசுகமுபகதே க்வசித் விஹர்த்தும் ப்ரக்ருதிமுபேயுஷி யத்பவ ப்ரவாஹ த்ரிபுவன கமலம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலக குலாவ்ருதானநாப்ஜம் விஜய சகே ரத்திரத்து மே அனவத்யா. அழகான சுருள் சுருளமான கேசம் பகவானுடைய தாமரை போன்ற முகத்துல வந்து அப்படியே தட்டி தட்டி போறதாம். பகவானுடைய வஸ்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா ரவிகர கௌரவரம் சூரிய கிரணத்தைக்கு ஒப்பான ஒரு வஸ்திரம் போட்டுருக்காராம். கருநீல வர்ணம் பகவானுடையது. அப்படி பகவான் அங்க சேவை சாதிச்சு நிக்கிறார். அந்த அழக பீஷ்மர் இங்க ரசிக்கிறார் அம்பு படுக்கையில படுத்துண்டு. அதே போல பகவானுடைய ரூபத்தை இங்க அழகா வர்ணிச்சுண்டு வர்றார். சூரியஸ்பர்தி கிரீட்டமூர்த்வ திலக புரோத்பாசி பாலாந்தரம். குருவாயூரப்பனுடைய கிரீடம் எப்படி இருக்கு அப்படின்னா சூரியன் தோத்து போயிடுமாம். அது என்ன சுவாமி வேதாந்த தேசிகர் சொன்னார் ஒரு இடத்துல என்னன்னா, பகவானே உன் பிரகாசத்துக்கு முன்னாடி சூரியன் இருட்டுதானே அப்படிங்கிற. ஏன்னா கோட்டி சூரிய பிரகாசனாச்சே பரம்பொருள், அதனால சூரிய ஸ்பர்தி ஸ்பர்தினா போட்டி போட்டுக்கிறதாம். அவ்வளோ தேஜஸா இருக்கார். பகவானுடைய கிரீடத்துல மணிகள் பளிச்சுன்னு பிரகாசிக்கிறது. ஊர்த்வ திலகம் அழகான வீதியான நெற்றி. லலாடத்துல ஒரு திலகம் போட்டுருக்கார். ஊர்த்வ திலகம் அது பிரகாசிக்கிறது. பகவானுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா காருண்யா குல நேத்ரம் ஆர்த்ர ஹசிதோல்லாசம் சுனாசாப்புடம். கமலபத்திரம் மாதிரி இருக்காம். புண்டரீ காட்சனாச்சே பக்தால பார்த்து பார்த்து அந்த கருணை வருஷிச்சு வருஷிச்சு ஆர்திரம் ஆயிடுதாம் நேத்திரம் ஆர்திர. அதுக்கப்புறம் என்ன ஹசிதோல்லாசம் அழகா உதட்டோரம் மந்தஹாசத்தோட இருக்கார். பாகவதத்துல வியாசர் சொல்றார் மனஸ்பரிஷஸ்மி தேக்ஷணம். பக்தாளுடைய ஹிருதயத்தை அப்படியே வருடி எடுக்க கூடினவர் கொள்ளையடித்து போக கூடின ஒரு மந்தஹாசம் மனஸ்பரிஷஸ்மி தேக்ஷணம் ஹசிதோல்லாசம் சுனாசாப்புடம். அந்த நாசம் எப்படி இருக்காமா எள்ளுப்பூ மாதிரி இருக்காம். கூர்மையா இருக்கு அழகா விரிஞ்சிருக்காமாம். கண்டோத்யன் மகராப குண்டலயுகம் அழகா மகர குண்டலம் போட்டுருக்கார். அந்த கவிழ் தடத்துல அப்படியே தட்டி தட்டி அழகா அது நிறுத்தம் ஆடுறது. குண்டலம் காதுக்கு போட்ட குண்டலம் கண்டோஜ்வலகௌஸ்துபம் கண்டத்துல அழகா மணி தரிச்சுருக்கார். அதுக்கப்புறம் என்னன்னா த்வத்ரூபம் வனமால்யஹார படல ஸ்ரீவத்சதீபம் பஜே. அழகான வைஜெயந்தியோட ஸ்ரீவத்சத்தோட பகவானுடைய ரூபம் வர்ணிச்சுண்டு அழகா வந்துட்டு இருக்கார். கேயூராங்கத கங்கணோத்தமமஹாரத்னாங்குலியாங்கித ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்ப்பிச்சிதம். கேயூரம் அங்கதங்கிற தோல் வளைகளாலையும் உத்தமமான கைவளைகளாலையும் திவ்ய ரத்னங்கள் பதிச்சிருக்கக்கூடிய அங்குலியங்களாலையும் அலங்காரம் பண்ணி அழகா நாலு திரு கைகள்லையும் கௌமோதகிங்கிற கதையும் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கும் சுதர்சன சக்கரமும் தாமரப்பூவையும் வைத்து கொண்டு தாமரப்பூவோட காந்தியை வெல்லக்கூடின திருப்பாதம் பத்மபாதம் ஆச்சே பகவானுடைய அந்த தாமரைப்பூவோட அந்த அழகையே வெல்லக்கூடின பாதம் நம்மளுடைய துக்கத்தை ஆலம்பே விமலாம்புஜ த்விதிபதாம் நம்மளுடைய துக்கத்தை இல்லாம பண்ணக்கூடின சொல்ல முடியாத தேஜஸோட இருக்கிற அந்த பகவானுடைய திவ்ய சரீரம்தான் ஒரே ஒரு ஆசிரயம் அப்படின்னு இங்க இந்த ஸ்லோகத்துல சரணம் பிராபிக்கிறேன் அப்படிங்கிற. எத்ரைலோக்ய மஹீயசோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துரியாதபி. சம்சாரத்திலேந்து கரையேற்றக்கூடின மகாவிஷ்ணோ அப்படின்னு கேட்கிறார். சௌந்தர்யோத்தரத்தோபி சுந்தரதரம் த்வத்ரூபமாச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. மகாவிஷ்ணோ, இந்த மூணு உலகத்திலேயே ரொம்ப மகனீயமானதும் பூஜிக்க கூடினதும் தூயமானதும் ஆயிருக்கக்கூடின வஸ்துவை விட ரொம்ப தூய்மையாகவும் மோகனமான வஸ்துக்களை வைத்து அதிமோகனமாகவும் மதுர வஸ்துக்களை விட தித்திக்க கூடினதாகவும் மேலும் சௌந்தர்யத்துக்கெல்லாம் சௌந்தர்யம் கொடுக்க கூடினது அழகு கொடுக்க கூடினதும் ஆச்சரியத்துக்கெல்லாம் அத்தியாச்சரியமா த்வத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கக்கூடியவரும் அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய திவ்ய ரூபம் அந்த லீலா விக்கிரகம் சகல முக்தர்களுக்கும் ஸ்ரவண ஸ்மரணாதிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடினதாச்சே அப்படிங்கிறார். புவனேன கஸ்ய குதுகம், எல்லா இந்திரியங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த லீலா விக்கிரகம் ஆச்சே அப்பேற்பட்ட அந்த பகவானாச்சே அப்படின்னு வர்ணிக்கிறார். தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ வபுஹு சம்பிராப்ய சம்பன்மயி சாதேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யாபத கஷ்டம் அச்சுத விபோ த்வத்ரூபமானோத்ஞக பிரேமஸ்தைர்யமயாத சாபலபலாத் சாபல்ய வார்த்தோத பூத். அனன்ய சதிருஷமான அந்த திவ்ய மதுர ரூபத்தை அடைந்த ஐஸ்வர்ய தேவதையான ஸ்ரீ தாயார் எங்கிருக்காராம், அழகா திருமார்பில அதிவசிக்கிறாள் அப்படிங்கிறார். சா தேவி பரமோத்சுகா சிரதரம், எப்படின்னா ஸ்திரமான பிரேமையினால் அடைந்தாள் அப்படிங்கிறார். பகவானை விட்டு நீங்கிறதே இல்லையாம், பக்தால் கூப்பிட்டா கூட வரது இல்லையாம், அப்படி பகவான் கூட ஐக்கியமாயிருக்கார் அப்படின்னு இங்க தாயார் தேவிய பத்தி சொல்றா. அதனால என்ன வந்து விடுத்தாம், சாபல்ய வார்த்தோத பூத். அதனாலே நீங்காமே இருக்காளே, நம்ம கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு ஒரு துக்கத்துல சொல்றாளாம் எல்லாரும். சபலை அப்படிங்கிற அபவாதங்கள் உண்டாச்சாம் அந்த தாயாருக்கு. அதெல்லாம் பிரேம பாவத்துல இங்க எழுதியிருக்கா. லக்ஷ்மி ஸ்தாவக ராமணீய கஹ்ருதை வேயம் பரேஷ்வஸ்திரேதி அஸ்மின் அன்யதபி பிரமாணம் அதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீ பதே. ஏத்வத்யான குணானுகீர்த்தன ரசா சக்தாஹி பக்தா ஜனாஹ தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ தைத பிரஸ்தாவ தத்தாதரா. லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பக்தாள்கிட்ட ரொம்ப பிரீத்தியோட சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து சௌக்கியமா மகாவிஷ்ணுட்ட இருக்காராம். விஷ்ணு பக்தாள்கிட்ட அதி பிரீத்தி உண்டாம் லக்ஷ்மி தேவிக்கு. சௌக்கியமா வச்சுப்பா, ஏன்னா லோக மாதாவாச்சே, எல்லாருக்கும் கருணைய பொழியறதே தானே வேலையா வச்சுருக்கா. கேட்டதெல்லாம் நடத்தி தருபவளாச்சே, அவள் நினைத்தா நடக்காதது உண்டோ அப்படிங்கிற. நீ நினைந்தால் ஆகாதது உண்டோ நீரஜ தலனயனே மகாலட்சுமி. நீ நினைந்தால் ஆகாதது உண்டோ எல்லா பெருமைகளும் இருந்தாலும் அது உன்னடி வணங்காமல் நீலை பெறுமோ. அப்பேற்பட்ட தாயாரை அழகா வர்ணிக்கிறார். ஏவம் பூத மனோஜ்ஞதா நவசுதா நிஷ்யந்த சந்தோகனம் த்வத்ரூபம் பரசித்ரசாயனமயம் சேதோஹரம் ஷண்வதாம் சத்ய பிரேரயதே மதிம் மதயதே ரோமாஞ்சயத்யங்ககம் வியாசிஞ்சத்யதிஷீத பாஷ்ப விசரைஹி ஆனந்தமூச்சோத்பவை. இப்படி அதி சௌபாகியமாக கூடின அமிர்த ரசத்தையே வர்ஷிக்கிறதாகவும் பரபிரம்மமாகவும் மனோமோகனமாகவும் இருக்கக்கூடின அந்த திவ்ய ரூபம் பகவத் கதா ஸ்ரவணம் பண்றவாளுடைய புத்திய வந்து அந்ய விஷயங்கள்ல போக விடாம பகவானுடைய ரூபத்தையே நினைக்க வைத்து திருடப்படுத்தி ஆனந்த பரவசம் ஆக்குமே அந்த ரூபம். அது மட்டுமல்ல அந்த பகவத் ரூபம் பண்ணும், வேற என்ன பண்ணுமா, பக்தாளுடைய தேகத்துல ரோமாஞ்சம் உண்டாக்கும். ரோமாஞ்சமே ரோமாஞ்சம் உண்டாக்குமாம். பரமானந்த அனுபவத்தினாலேயே கண்ணுலேந்து அப்படியே தாரதாரியா ஆனந்தாஸ்ரு ஆனந்தாஸ்ருனாலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டதாகும். வியாசிஞ்சத்யபிஷீத பாஷ்ப விசரைஹி ஆனந்த மூர்ச்சோத்பவை. அந்த பரமானந்தத்துல அந்த எல்லையில நிக்கிறத அந்த கண்ணிலேந்து நம்ம தெரியாம அந்த பிரேம லட்சணத்தினால அந்த பிரேமையினாலேயே அப்படியே தாரதாரையா பாஷ்பம் வெறுமே நம்மளுடைய கண்ணிலேந்து. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுதான் பிரேம லட்சணமான பக்திக்கு அடையாளம் அப்படிங்கிற. அந்த பகவத் ரூபம் என்னெல்லாம் தருது, பக்தாளுடைய மனசு அப்படியே கொள்ளையடிக்கிறதே, பக்தாளுக்கு உண்டாக கூடின விசேஷங்களை இங்க அழகா சேவிக்கிறார். ஏவம் பூததயா ஹி பக்திய பிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்ம ஜானமயாத் ப்ருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர் கீயதே சௌந்தர்யைகரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திர் நிஷ்ரமமேவ விஸ்வ புருஷைஹி லப்யாரமா வல்லபா. இங்க எந்த பக்தி யோகத்தை ஆக்குமோ இங்க சொன்னது, அது வந்து எப்படி அந்த பக்தி யோகம் எப்படி இருக்காம் கர்ம யோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் மேல ஆக்கும் அப்படின்னு யாரு சொன்னார்? யோகீஸ்வரைர் கீயதே. வியாசநாரதாதிகளால பகு புராணங்கள்ல வாழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். என்னது? கர்மஜானமயாத். கர்மஜானத்துக்கும் கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் விட பக்தி தான் சிறந்தது அப்படின்னு அங்க வாழ்த்தப்பட்டிருக்கே. மேலும் சௌந்தர்யைகரசாத்மகே, சௌபாகிய சாரஸ்வரூபமான அந்த பகவான்கிட்ட இருக்கக்கூடிய பரம பிரேமமாகற பக்திதான் நிஷ்ரமம் அப்படிங்கிற. பக்திர நிஷ்ரமமேவ. நிஷ்ரமம் என்னது? ஸ்ரமமே இல்லாம சுலபமா ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கிற. என்னது? பக்தி தான் பகவான்கிட்ட சுலபமா கிடைச்சிடுமே அப்படிங்கிற. நிஷ்காமம் நியதஸ்வ தர்ம சரணம் யத் கர்ம யோகாபிதம் தத்தூரேத்ய பலம் யதௌ உபநிஷத ஞானோபலப்யம் புனஹ தத்வவ்யக்ததயா சுதுர்கமதுரம் த்வத் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ த்வத் பிரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. இந்த கொஞ்சம் கூடியும் வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சாதுர்வர்ணியங்களுக்கு நியமம் இருக்கே அதே மாதிரி, அதாவது தர்மங்களுக்கு அனுஷ்டான ரூபமான கர்மயோகம் உண்டு. அது எப்ப சித்திக்கும் அப்படின்னா காலாந்திரத்துலதான் பலம் கிடைக்கும் இந்த கர்மயோகத்துக்கு. வேதசார பூதமான உபனிஷத் வாக்கியங்களால சொல்லக்கூடிய பிரம்ம ஜானத்துக்கோ அத கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமசம் உண்டாகுமே, மோட்சம் என்கிற பலன் கிடைக்கும். ஆனா ஞான யோகத்துக்கு என்ன அப்படின்னா இந்திரிய விஷயம் அல்லாததுனால ஞான யோகமும் மனசுக்கு கட்டுப்பட்டு வரத்துக்கு கொஞ்சம் தாமசமாகும், கொஞ்சம் அகம்யமா இருக்குமே அப்படிங்கிறார். அப்படி இந்த கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் வர்ணிச்சுண்டு வரார். அப்படி இந்திரிய விஷயம் அல்லாததுனால ஞான யோகம் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறார். மேலும் பக்த அபீஷ்டவரதனான பகவானே அப்படின்னு கூப்பிடுறார். இந்த கர்மயோகமும் ஞான யோகமும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற வேளையில பகவான்ல இருக்கக்கூடிய பிரேமஸ்வரூபிணியான அந்த பக்தி யோகம், அந்த பக்தி தான் ரொம்ப ஸ்ரேயசானது அப்படின்னு திருடமா சொல்றார். பரமானந்த ரசானுபூதி தான் பக்தி யோகத்தினுடைய பலன். அந்த ஆனந்த ரசத்துல முழுகிடுவோமே, அது எப்படின்னா க்ஷிப்ரமா கிடைச்சிடும் அப்படிங்கிற. ரொம்ப சுலபம், ரொம்ப வேகத்திலையும் கிடைச்சிடும். கொஞ்சம் பிரயத்னிச்சா போதும், ஷவம் பண்ணா போதும் அப்படிங்கிற. அத்தியாய சகராணி கர்ம படலான்யாச்சரிய நிர்யன்மலா போதே பக்தி பதே தவாப்யுசிததா ஆயாந்தி கிம் தாவதா க்ளிஷ்ட்வா தர்க்க பதே பரம் தவ வபுஹு ப்ரஹ்மாக்யமன்யே புனஹ சித்தார்த்ரத்வமிருதே விசிந்த்ய பஹுபிஹி சித்யந்தி ஜன்மாந்தரை. ரொம்ப கஷ்டமான கர்மங்களை பண்ணி கர்மயோகிகள் என்ன பண்றா? தன்னுடைய மனசை நிர்மலமாக்கிட்டு ஞான மார்க்கத்தையோ பக்தி மார்க்கத்தையோ தேடுறா. கர்மயோகிகள் இப்படி சுத்தி கர்மயோகம் பண்ணி ஞான மார்க்கத்தையோ பக்தி மார்க்கத்திலயோ எத்தரா அல்லவா. அப்ப இங்க கேக்குறார், கிளிஷ்ட்வா தர்க்க பதே பரம் தவ வபுஹு ஆயாந்தி கிம் தாவதா. இந்த பக்தி யோகம் சாத்தியம் அப்படிங்கறத எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு கர்மயோகம் வழி வந்து பக்தி யோகத்தை அடையணுமா அப்படின்னு? கிங் தாவதா, என்ன அவசியம் அப்படின்னு கேக்குறா. சுலபமா இங்க கிடைக்கிறது கையில பக்தி யோகத்தை, அந்த பகவான பார்த்தாலே அது வருது நம்மளுக்குள்ள அப்படிங்கறத எந்துக்கு சுத்தி வளைச்சு வந்து அந்த பக்தி யோகத்தை அடையணும் அப்படிங்கிற. இப்படி அந்த சித்தத்தை ஆர்திரப்படுத்துமே, ஞான யோகத்தில் ஆகட்டுமே, என்ன பண்றா, சித்தத்தை ஆர்திரப்படுத்தணும். மேலும் அத வந்து கொஞ்சம் கூடி கடைஞ்சு கடைஞ்சு கடைஞ்சு அந்த ஞான யோகத்தை அடையணும். அப்பவுமே அந்த பக்தி இல்லைன்னா அதுவும் வியர்த்தம் தானே அப்படிங்கிறார். அடுத்தது த்வத்பக்திஸ்து கதாரசாமிருதஜரி நர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்யந்தி விமல பிரபோத பதவீன் அக்லேஷதஸ்தன்வதி சித்ய சித்திகரி ஜயத்யை விபோ சைவாஸ்து மே த்வத்பத பிரேம ப்ரௌடிர சார்த்ரதா த்ருததரம் வாதாலயாதீஸ்வர. பகவான்ல இருக்கக்கூடிய பக்தியாகட்டும் கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகத்தை காட்டிலும் ரொம்ப உத்தமமாச்சே அப்படிங்கிற நிர்மஜ்ஜனேன பகவத் கதாமிருத பிரவாகத்துல முங்கறதுனால சித்தி அடையறோம். அது எப்படின்னா, அது எப்படி அந்த சைக்கிள சொல்ற அழகா, எப்படி நம்மள அந்த பக்தி அடையறோம், அந்த பகவானை அடையறோம் அப்படிங்கறது. பகவத் கதைகள் மேலும் மேலும் மேலும் மேலும் கேக்க அந்த கதை ஸ்ரவணம் பண்றதுனாலயே அதுல ஆசை வந்துடுறது. அடுத்த நாளைக்கு இந்த கதை கேக்குறோம், இந்த பகவான் இப்படி எல்லாம் பண்ணினாரா, அச்சோ அது குழந்தை தவிழ்ந்து வரது அழகாச்சே அப்படின்னு அப்படி அவனுடைய அந்த கதைகள் கேட்க கேட்க அதுல ஆசை வரும். அழகா இருக்கே, இனியும் கொஞ்ச நேரம் கேட்போம், இனியும் கொஞ்ச நேரம் கேட்போம் அப்படி சதா சமயம் அவனுடைய கதையே ஸ்ரவணம் பண்ண தோணும். அப்படி அவரே நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா மத்த இந்த லௌகிகமான விஷயங்கள்ல இருந்து விரக்தி வந்துடுமே. ஏன்னா அதுக்கு சமயமே இருக்காது நம்மளுக்கு அத பத்தி யோசிக்க, மத்தவா என்ன பண்ணினா, அவா என்ன பண்ணினா அப்படின்னு யோசிக்கிறதுக்கே சமயம் இருக்காது. ஏன்னா பகவானுடைய கதை கேக்கறதுலே லயிச்சு போயிடுவோமே. அப்படி லௌகிக விஷயங்கள்ல விரக்தி வருது, அதுக்கப்புறம் சித்த சுத்தி உண்டாகிறது. சித்த சுத்தி உண்டாகிறது என்ன உண்டாகும், பக்தி உண்டாகிறது அப்படிங்கிற. அப்படி தேக அபிமானம் இல்லாம பிரம்ம ஜானியாக முக்தியை அடைவோம். அழகா சொல்ற, சத்ய சித்திகரி ஜயத்யை விபோ விபோ. அப்படி முக்தியை தரையிலே அந்த பக்தினாலதானே முக்தியை அடையறோம். அப்படி காலாந்தரத்துல க்ஷிப்ரத்திலேயே பல சித்தி கை கூடும் அப்படிங்கிறார். குருவாயிரப்பா, வாதாலயாதீஸ்வரா, உன்னுடைய திருவடியில அச்சஞ்சலமான பக்தியை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தசகத்தை சமர்ப்பிக்கிறார். இதுதான் எல்லாருடையும் பிரார்த்தனையா இருக்க வேண்டும். நம்ம சுவாமியை பார்த்தோமானா, உங்ககிட்ட எனக்கு எந்த தடையும் இல்லாம பக்தி பொழிஞ்சு வரணுமே பகவானே, சதா சமயம் ஒன்ன நினைக்க கூடிய சூழ்நிலை உண்டாகணமே அப்படின்னு பிரார்த்தனை. பக்தி உண்டாக்கணும். பக்தி இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த பக்தி இருந்தா கூட அதுக்கு வளர்ச்சிக்கு, அது மேலும் மேலும் விருத்தி ஆவறதுக்கு பகவான்கிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னு இங்கேயும் அந்த நாராயண பட்டந்திரி பிரார்த்தனை பண்ற மாதிரி நம்மளும் அந்த சாட்சாத் குருவாயிரம் பட்ட நாராயணன்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே.